അവൈമീരംഗാധിപതിർസകാശാത് അവേക്ഷമാണേഷു ജനേഷു രക്ഷാവാം ഉദാരോമാദാം മണിപാതികേ സ്വാം ഓമിത്യനുജ്ഞാക്ഷരമുദ്ഗിരന്തീ. ശ്ലോകം 411. അവൈമീരംഗാധിപതിർസകാശാത് അവേക്ഷമാണേഷു ജനേഷു രക്ഷാം ഉദാരനാദാം മണിപാതികേ സ്വാം ഓമിത്യനുജ്ഞാക്ഷരമുദ്ഗിരന്തീ. അവൈമീരംഗാധിപതിർസകാശാത് അവേക്ഷമാണേഷു ജനേഷു രക്ഷാം ഉദാരനാദാം മണിപാതികേ സ്വാം ഓമിത്യനുജ്ഞാക്ഷരമുദ്ഗിരന്തീ. രംഗനാഥൻ പുറപ്പാട്ടില് ഈശ്വര വെളിയിലയാൾ. അപ്പോ വീട്ടിലിരിക്കുള്ള ജനങ്ങളെ എല്ലാരും രംഗനാഥനെ ഓടി വന്ന് സേവിക്കറ. എമ്പുരമാട്ടിനെ സേവിച്ചുള്ള കണ്ട് ധാരധാരയാ ജലം വിടുക. ജീവന്റെ കഷ്ടങ്ങളാണ് അനുഭവിക്കിറേനേ രംഗനാഥാ, അതിന് എനിക്ക് പോകപ്പെടാതാ അപ്പിങ്ങട. എനിക്ക് ഇന്ന് ലാഭങ്ങളെല്ലാം വന്നാ തേവില്ലയേ, അത് കിടക്കില്ലയേ അപ്പിന്ന് പെരുമാളെ പ്രാർത്ഥിക്കറിയാ. അപ്പി പ്രാർത്ഥിക്കിற பொழுது ഈ பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படினு கேட்டவனக்க கம்பீரமா பதில் சொல்ற. அவ என்னென்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் அப்படியாமா சரி ஓ அப்படிங்கிறான். அது பெருமாள் தான் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ராட்சியே என்ன பண்றது, பாதுகா தேவியே என்ன பண்றான்னு கேட்டவனாக்க, என்ன நீ கேட்டதற்கு பெருமாள் சம்மதிச்சுட்டார், எல்லாம் அப்படியே நடக்கும் போயிட்டுவார் அப்படின்னு ஓமித் கேக ஓமிதி அனுஜாட்சரம் உத்தரந்தி. ஓங்கிற சப்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு, அதுல சம்மதி அனுமதிங்கிற அர்த்தமும் உண்டு உண்டு. அதனால இவ அதை வேணும் இதை வேணும்னு வந்து கேட்டாள்னா உடனே தன்னுடைய ஒலியை எழுப்புறாள். அந்த பாதுகா நாதமானது என்ன சொல்றது கேட்டா ஓம்னு காதல் வருது. பாதுகா நாதம் பிரணவத்தினுடைய ஆகாரம் மாறி அப்படியே அந்த சொல்ல சொல்றாப்புல இருக்கு. பிரணவம் பாதுகையனுடைய ஒலியானது. பிரணவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அனுமதியை கொடுக்கறதாக அர்த்தம். ஆக ஜனங்கள் எல்லாம் ரங்காதிபதே சகாசாது ரங்கநாதனை சேவிச்சுவிட்டு என்ன ரக்ஷாம் அவேட்சமானேஷு, எனக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கணும், எனக்கு இந்த குறையை தீர்க்கணும் என்றெல்லாம் ஜனங்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா கணீர்னு குரல் எழுப்புற. உன்னுடைய உதாரநாதம், உதாரநாதம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒலி என்றும் பொருள்களதாம், கம்பீரமான ஒலி என்றும் பொருள்களதாம். உன்னுடைய கம்பீரமான ஒலினால் என்ன சொல்ற ஓம் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன கேட்டாயோ அது கண்டிப்பாக நடக்கும் பெருமாள் அனுபவிச்சுட்டார் அப்படின்னு பேசுறார். இந்த இடத்துல பெருமாள் பேசுறதுக்கு முன்னாடியே பாதுகை நிறுத்தனமயமான பாதுகை இருக்க இது தானே பேசிடுறது. நீ கேட்ட குறையெல்லாம் அகலம் தெரிஞ்சாக்கும், ஆக நீ நன்றாக வாழ்வாய், நீ அப்படியே இருப்பாய், நன்றாக இருப்பாய். இப்படி எல்லாம் அவளுக்கு தகுந்தபடி பதில அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று ஒலிக்கிறது சொல்றது போல இருக்கான் இதனுடைய ஒலியானது. அது எப்படி பெருமாள் சொல்லாம பாதுகா தேவி எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டோம்னா உலகத்துல உண்டு நல்ல ஒழுங்கான செல்வாக்குடன் இருக்க முடியாத சில அதிகாரிகள் மேலதிகாரிகள் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாளோ அதன்படி காரியத்தை செய்வார். அவர்கிட்ட நான் போறமானாக்க மேலதிகாரி இல்லாட்டாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பா உத்தரவு வந்துடும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவா. அடுத்தாப்புல மறுநாள் காலம் வரை உத்தரவு அனுப்பிச்சிருவா. ஏன் இவா உத்தரவு சொல்றது மேலதிகாரி சம்மதிப்பார் என்கிற மேலதிகாரியினுடைய போக்கு தெரிஞ்சுண்டு அதன்படி பேசுகிறார்கள் அல்லவா. அதுபோல பாதுகா தேவி என்ன பண்றா, எம்பெருமானுக்கு மக்களிடத்தில் முடியான பரம கிருபையை நன்கு அறிந்தவள் அல்லவா அவள். அதனால அந்தந்த ஜனங்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தங்களுடைய குறைகளை சொல்லி அதெல்லாம் போக்க வேணும் என்று பிரார்த்திக்கின்ற காலத்துல பெருமாள் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏ பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா முன்னாடியே சரி அப்படியே நடக்கும் ஓம் என்று அனுஜாட்சரம் உத்கரந்தி அனுமதி அளிக்கக்கூடியதான ஓம் என்கிற சொல்லை சொல்லி எல்லோரையும் நீ சமாதானப்படுத்தி விடுகிறாய். உன்னுடைய அந்த இவாளுடைய பாகவதாரத்திலிருக்கும்யானவனுடைய கிருபையானது எல்லையற்றது என்றது பாதுகாதியனுடைய கிருபையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எடுத்துக்காட்டியபடி மதுத்விஷா ஸ்வைர விஹார ஹேது மஞ்சுஸ்வனான் சிக்ஷயசீவ மாதா பர்யந்த பாஜோஹ மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோஹ மணினோ புராணி. ஸ்லோகம் 412. மதுத்விஷா ஸ்வைர விஹார ஹேது மஞ்சுஸ்வனான் சிக்ஷயசீவ மாதா பர்யந்த பாஜோஹ மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோஹ மணினோ புராணி. பாதுகாதேவியே, மணிபாதரக்ஷே ரத்னங்கள் எடுத்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே என்றார். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, மதுத்விஷா ஸ்வைர விஹார ஹேது. மதுத்விட்டு மதுங்கிற அசுரனை சம்மரித்தவர் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுக்கு ஸ்வைர விஹார ஹேது, அவன் இஷ்டப்படி எங்க சஞ்சரிக்கலானோ அவன் வெளியே செல்வதற்கு சஞ்சரிப்பதற்கு காரணமாக நீ இருக்கிறாய். நீ இருந்தால்தான் அவன் வெளியே செல்வான். அதனால தன் இஷ்டப்படி எம்பெருமான் சஞ்சரிப்பதற்கு காரணமாக நீ இருக்கிறாய். அப்பேற்ற நீ என்ன பண்ற, மஞ்சுஸ்வனான் சிக்ஷயசீவ மாதா. தாயே, நீ தாய் உள்ளம் படைத்தவள்ளவா, அதனால குழந்தைகள்லாம் தப்பா சொன்னா பாலியத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி திருத்தி கொடுப்பா தாய்மார்கள். அதுபோல நீ என்ன பண்ற, உன்னுடைய குரல் மஞ்சுஸ்வனான் அழகிய குரல்களை சிக்ஷயசீவ கற்பிக்கிறாய். யாருக்கு அழகிய குரலை நீ கற்பிக்கிறாய் அப்படின்னு கேட்டாக்க அதை சாதிக்கிறார். பர்யந்த பாஜோஹ மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோஹ மணினோ புராணி. எம்பெருமான் பக்கத்துல ஸ்ரீதேவி பூதேவி இந்த ரெண்டு தேவிகளும் பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறதுனால அவளும் கூட பெருமாளோட நடந்து வராதல்லவா. நடந்து வரும்பொழுது அவர்கள் தங்கள் திருவடிகளை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ரத்தனம் இழைத்த நூபுரங்களை தண்டைகளை அவைகள் என்ன பண்றது, அவைகளும் ஒலிக்கிறது. ஆனால் அதனுடைய ஒலி பாதுகையுடைய ஒலி போல அழகாக இல்லை. பாதுகை எம்பெருமானுடைய திருவடியைச் சேர்ந்தவள் அல்லவா, அதனால இவள் கொஞ்சம் பெரியவள் உயர்ந்தவள். ஆகினால பிராட்டியினுடைய திருவடியில் இருக்கும்படியான அந்த மணி நூபுரங்கள் இருக்க தண்டைகள் சிலம்புகள் அவைகள் நடக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒளியில சிறிது தோஷம் குற்றம் இருந்தால் அதை திருத்தி கொடுத்து இது மாதிரி ஒலி எழுப்பணும் இப்படி ஒலி எழுப்பணும் என்று அவைகளுக்கு நீ ஒலியலை சிக்ஷிக்கிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது உன்னுடைய ஒலி என்று பாதுகையினுடைய ஒலிய சிலம்பு தண்டையினுடைய ஒலிகளை சிக்ஷிப்பதாக அழகாக எடுத்து காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆஸ்தானிகேஷு சமயேஷு சமாகதேஷு ப்ராத்தாபதம் பரிசிதம் விஜபுங்கவேனா புஷ்ணாசி சங்கநிருபதே மணிபாதுகே த்வம் புண்ணியாக கோஷமிவ கர்ப்பமணி பிரணாதைஹி. ஸ்லோகம் 413. ஆஸ்தானிகேஷு சமயேஷு சமாகதேஷு ப்ராப்தாபதம் பரிசிதம் விஜபுங்கவேனா புஷ்ணாசி ரங்கநிருபதே மணிபாதுகே த்வம் புண்ணியாக கோஷமிவ கர்ப்பமணி பிரணாதைஹி. குறிப்பிட்ட காலங்களில் அவ்வப்பொழுது உற்சவங்கள் ஏற்படும் பொழுது பெருமாள் வெளியில் கிளம்புகிறார். பிராஸ்தானிகேஷு சமயேஷு எம்பெருமான் வெளியில் புறப்படுகின்ற காலம், சமாகதேஷு அது வந்த பொழுது, அதாவது வெளியில் எப்பெப்ப பெருமாள் புறப்பட வேண்டுமோ அந்த புறப்படுகின்ற காலம் வந்த பொழுது, அப்போ பிராட்டி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, பிராப்தாபதம் பரிசிதம் விஜபுங்கவேனா எம்பெருமானுடைய பதம் பிரார்த்தா. பெருமாள் யாத்திரைக்கு புறப்படுறான்னு சொன்னா பாதுகா தேவி உடனே எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து அதுல போய் சேர்ந்துக்கிறாய். தெரிஞ்சா அந்த திருவடி எப்ப இருக்க திருவடி தெரியுமா? பரிசிதம் திஜபுங்க வேணா. வெளியில புறப்படணும்னா கருடாழ்வான் மேல ஏறித்தானே பெருமாள் புறப்படுவார். அதனால கருடாழ்வானோடு சில பரிச்சயம் உள்ளது அந்த எம்பெருமானுடைய திருவடி. அப்பேற்பட்ட திருவடிய என்ன என்ன அது உயர்வு அப்படின்னு கேட்டா வேதாத்மா சைவேஸ்வரகா என்று சொல்லி வேதமயமாக இருக்கக்கூடியவன் கருடாழ்வான். அவன் பெருமாளை தாங்குகிறான். ஆக வேத பிரதிபாதியனான எம்பெருமானே வேதஸ்வரூபமாக இருக்க முடியாத கருடாழ்வான் தாங்குகிறான். அதனால மிகச் சிறப்பு மிக்கது எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடிய பெருமாள் புறப்படும் பொழுது நீ போய் சேர்ந்துக்கிறாய். சேர்ந்துட்டு வழியில கிளம்புகிறாய். அப்போ புண்ணியா கிருஷ்ணாதிரங்கே மணிபாதுகே ஸ்வம் புண்ணியாகோஷமிவ கர்ப்பமணி பிரணாதை. நாமெல்லாம் வெளியில புறப்படுறோம், ஒரு காரியமா புறப்படுறோம்னு சொல்லிவிட்டாக்க சகுனத்தை பார்த்துட்டு போகும். ஏதாவது மங்க வாத்தியங்கள் இசைச்சா சரி நல்ல ஒலி கேட்கறது அப்படின்னு புறப்படுவோம். அல்லது புரஸ்தாத்தியசோ அப்பாது சக்கரி ஜாம்பூனத பிரபா பச்சான் நாராயண சங்கி நிரஜி மூது சந்திபகா என்று இந்த சோதனத்தை நம்மை நாற்புறமும் பெருமாள் காப்பாற்றுகிறதாக நாம் நினைத்துக் கொண்டு சோதனங்களை சொல்லிக்கொண்டே புறப்படுகிறோம் அல்லவா. அதுபோல இங்க பெருமாள் அசுர சம்ஹாரத்துக்காக வெளியில புறப்படுகிறார். கருடாழ்வான் தயாராக இருக்கிறார். அவர் மீது ஏற்பை ஏறிக்கொள்வதற்கு முன்னாடி பாதுகா தேவி நீ ஜில்லுன்னு ஒலியை எழுப்பிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவழியை போய் சேருகிறாய். அப்ப ஒரு ஒலி எழுப்புகிறாய் அல்லவா. அந்த ஒலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பெருமாள் இப்பொழுது நல்ல காரியத்திற்காக வெளியில புறப்படுகிறார். அவருக்கு எல்லாம் மங்களம் உண்டாக வேண்டும், நல்ல காரியம் நன்றாக இருக்க வேண்டும், நடக்கக்கூடிய காரியம் என்பதை காட்டுவதற்காக நீ என்ன பண்ற? புண்ணியாக கோஷமிவ கர்ப்பம் அணி பிரணாதை. உன்னுடைய பதவிக்குள்ளே இருக்க முடியாத மணிகளால் ஏற்படக்கூடிய ஓசைகளால நீ என்ன பண்ணுகிறாய்? புண்ணியாக கோஷம் அப்படின்னா சுஸ்தி வாசனத்தை, மங்களம் மங்களம் மங்களம் என்று சொல்லக்கூடியதான சுஸ்தி வாசனத்தை நீ சொல்லுகிறாய். அதாவது நாம் கிரக பிரவேசங்களுக்கெல்லாம் புறப்படுகின்ற காலத்துல வாத்தியார் என்ன பண்ணுவார்? அவர் சுத்தி வாசனம் சொல்லி நம்ம அழைத்துக் கொண்டு செல்வார். ஆக பெருமாளுக்கு வசிஷ்டாதிகள்லாம் எப்படி சுத்தி வாசனம் சொல்லி வெளியே புறப்படும் பொழுது மங்களாசாசனம் பண்ணுவார்களோ அதுபோல பாதுகா தேவி நீ என்ன பண்ற? உன்னுடைய ஒலியை எழுப்பி அதுவே சுத்திகா வாசனம். ஆக அப்பேற்பட்ட ஒரு மங்கள வாக்கியத்தை அல்லது மங்களமான சூக்கத்தை இவைகளின் ஸ்தோத்திரங்களை சொல்லி எம்பெருமானுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று புண்ணியாக கோஷம் சுத்தி வாசன கோஷம் பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. உன்னுடைய ஒலி அவ்வளவு அழகானது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆர்த்தத்வனே உஜிதம் உத்தரம் அந்த காலே கர்ணேஷு மஞ்சு நினதேன கரிஷசீதி வாசம் பஜந்தி கிருதினஹ மணிபாதரட்சே புண்ணியேஷு தேவி புலினேஷு மருத்ருதாயாஹ. ஸ்லோகம் 414. ஆர்த்தத்வனே ருஜிதம் உத்தரமந்த காலே கர்ணேஷு மஞ்சு நினதேன கரிஷ்யசீதி வாசம் பஜந்தி கிருதினஹ மணிபாதரட்சே புண்ணியேஷு தேவி புலிதேஷு மருத்வதாயாஹ. நம்ம ஊர்களில் பெரியோர்கள் கடைசி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்து குடியிருப்போம், அங்கே நம்ம தேகாவசானத்தில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து சேர்றான். இம்மாதிரியாக ஸ்ரீரங்கம் எல்லா வீதிகளிலும் நல்லவர்கள் பெரியவர்கள் வந்து குடியிருக்கிறார்கள். அவா ஏன் வந்து குடியிருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கு காரணத்தை சாதிக்கிறார். ஆத்தத்வனே உச்சிதம் உத்தரம் அந்த காலே கர்ணேஷு மஞ்சு நினதேன கரிஷசீதி. இங்க வந்தா ஸ்ரீரங்கத்துல பாதுகாதேவி நமக்கு கடைசி காலத்துல உதவுவாங்க. சரிங்களா? கடைசி காலத்துல அப்படி இல்லையே இப்படி இல்லையே இதாக இதாகிட்டேன்றெல்லாம் முனகி கொண்டிருப்பார்கள். தாங்க முடியாமல் எல்லாம் என்ன பண்ணுவான்? முனகுவான். ஆர்த்தத்வனி தான் படும் அவஸ்தைகளை தாங்க முடியாமல் ஏதாவது ஒலி எழுப்பு கொண்டு ஏதாவது கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அவ்வளோ கஷ்டத்தில் இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பா, என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒதுங்கி போடுவா. ஆனா அந்த சமயத்துல பாதுகாதேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, கர்ணேஷு மஞ்சினதேன கரிஷசீதி. கடைசி காலத்துல இப்படி நாம் ஆர்த்தத்வனியை கஷ்டப்படுகின்ற பேச்சு மனசல் எல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் கவலைப்படாதே, கூடிய சீக்கிரம் பெருவான் உன் அழைத்து கொண்டு விடுவார், உனக்கு வியாதி ஒன்றும் கட்டுப்படுத்தாது, என்ன அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று காதல வந்து அழகிய ஒலியோடு நீ வந்து பேசுவாய். ஆக பாதுகாதேவியானவள் நமக்கு காலிலே வந்து நமக்கு ஆறுதல் அளித்து கடைசி காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க முடியாது பார்த்துப்ப அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் வாசம் பஜந்தி கிருஷ்ணஹா மணிபாதரட்சே. புத்திசாலிகளா இருக்கான பெரியவர்கள் என்ன ஸ்ரீரங்கத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்கள். தெரிஞ்சதா? எந்த இடத்துல? புண்ணியேஷு தேவி புலினேஷு மருத்ருசாயா. மருத்ருசான்னா காவேரி, வேதத்திலே பேசப்படுகிறது. அந்த காவேரியினுடைய திட்டு, ஆக ரங்கநாதன் இருபக்கத்திலும் காவேரி நடுவில் திட்டு, அதுல தான் ஸ்ரீரங்கமே அமைந்திருக்கிறது. ஆகவே காவேரி ஸ்ரீரங்கமே காவேரி திட்டு தான். அந்த காவேரி திட்டுல இந்த புண்ணியசாலிகளாக இருக்கான பெரியவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, அங்க வந்து வீடுகள் அமைத்துக் கொண்டு அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படி குடியிருந்தமானாக்க கடைசி காலத்துல நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கூட பாதுகாதேவியானவர் ரொம்ப ரங்கநாதனை எழுப்பி அழைத்துக் கொண்டு வந்து நமக்கு சேவை சாதிக்க செய்வார். நம்முடைய ஆர்த்த துணிகளை நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம சொன்னார் அதெல்லாம் கேட்டு நமக்கு ஆறுதல் அளித்து மோட்சத்தை பெறும்படி செய்வார் என்கிற எண்ணத்தினால பாதுகாதேவியினுடைய ஒரு உதவியை நம்பித்தான் பெரியோர்களெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்கள் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். தூத்யே பலேர்விமதனே சகடஸ்ய பங்கே யாத்ரோத்சவேஷு ச விபோஹ பிரதிபன்ன சக்யா வீராயிதானி பிருதோபஹிதானி நூனம் மஞ்சுஸ்வனைஹி பிரதயசே மணிபாதுகே த்வம். ஸ்லோகம் 415. தூத்யே பலேர்விமதனே சகடஸ்ய பங்கே யாத்ரோத்சவேஷு ச விபோஹ பிரதிபன்ன சக்யா வீராயிதானி பிருதோபஹிதானி நூனம் மஞ்சுஸ்வனைஹி பிரதயசே மணிபாதுகே த்வம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய சரித்திரங்களை எடுத்துக்கொண்டு அதனால் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட விருதுகளை எடுத்து அவ்வப்பொழுது நீ பறைசாற்றுகிறாய் அவற்றை என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். என்ன தூத்தியே நான் எம்பெருமான் என்ன பண்ணார்? பாண்டவர்களுக்காக தூது சென்றார். எம்பெருமான் வீரன், அவனை தானவீரன் தயாவீரன் ரணவீரன் என்று சொல்லுகிறது. தானவீரோ தயாவீரக ரணவீரச்ச சத்ருகா. ஆக அவன் தானவீரன் தயாவீரன் அப்படின்னார். இந்த தூது செல்வது பாண்டவர்களுடைய ஜெய் அவர்களிடத்தில் இருக்கும்படியான கருணையின் காரணமாக அவர்களுக்கு உதவுவதற்காக தூது செல்கின்றார். இப்போ இவன் தயாவீரனாக திகழ்கின்றான். அங்கே தூது சென்று அங்கிருந்து தன்னுடைய வீரத்தையும் காட்டுகின்றான். அங்கே போய் சேர்ந்த ஒருபாடு விஸ்வரூபம் எடுக்க வேண்டியதா போயிட்டு விஸ்வரூபம் எடுத்து அப்படியே துரியோதனாளிகள்லாம் அப்படியே நடுங்கும்படியாக அவனை சேர்ந்தவர்களாம் நடுங்கும்படியாக செய்து வைத்தான். தெரிஞ்சா அவர்களெல்லாம் பரிபவப்படும்படியாக பண்ணினான். ஆக அதுலேயும் தன்னுடைய வீரத்தை காட்டினான் கருணையினாலே தூது செல்லும் போதும். ஆக அதனால் அவன் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டவனா, பாண்டவதூதா பாண்டவதூதவனுக்கு அருளப்பார் பாண்டவதூதனுக்கு எச்சரிக்கை என்ன என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்பொழுதும் அதே மாதிரி பலேர் விமர்சனே பலி சக்கரவர்த்தியை அடக்கினார். பலி சக்கரவர்த்தியை அடக்கினத்திலையும் ரொம்ப ஆச்சரியங்கள். என்ன வீரம் அப்படின்னு கேட்டார். குள்ளமா இருந்தவன் திருவிக்கிரமாக எடுத்தான், சரிதா. அதனால இவனுக்கு உயர்ந்த இதை எடுத்த உடனே, உருவம் எடுத்த உடனே அவனுக்கு திருவிக்கிரமங்கிற ஒரு விருது ஏற்பட்டது. அல்லது ஆண்டாள் சாதிப்பார் ஓங்கி உலகந்த உத்தமன் என்று. ஆக ஓங்கி உலகந்த உத்தமன் என்று அவனுக்கு ஒரு விருதை உள்ள விருதை இந்த பாதுகா தேவியானவள் தன்னுடைய ஒளியின் மூலமாக எழுப்பி பேசுகிறாள் என்று சொல்லலாம். சகடசிய பங்கே சகடாசனை சம்ஹாரம் பண்ணார். அதனால் அவனை சகடாசனவர்தனம் என்றெல்லாம் சொல்லலாம். இப்படியாக அழகிய மலவானவனுக்கு பலதினசான கட்டியங்கூறி பேசுகிறாளாம் பாதுகா தேவி தன்னுடைய இனிய நாதங்களாலே. அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனா, யாத்ரோத்ஸவேஷு ஜல்போஹோ பிரதிபன்ன சக்யா, பெருமாளை விட்டு கொஞ்சமாவது பிரிஞ்சா தானே பிரதிபன்ன சக்யா. என்ன எம்பெருமானோட எல்லா சமயத்திலும் அவனோட தோழமை பூண்டு கூடவே போயிட்டு இருக்கா. எங்க யாத்ரோத்ஸவேஷு ஜல்போஹோ, எம்பெருமானுடைய யாத்ரோத்ஸவர்கள் என்ன யாத்திரைகள், வெளியூருக்கெல்லாம் பெருமாள் ஏழுறார், ஜீவபுரத்துக்கு ஏழுறார் யாத்திரைகள். அப்புறம் உற்சவம், உற்சவத்தை கேட்பான ரங்கநாதனுக்கு சைத்திரோத்சவம் விருப்பம் திருமாதன் சொல்லுவார்கள். ஆதி பிரம்மோத்சவம் பங்குனி மாதத்தில், அப்புறம் பூபதி திருநாள் தைத்தேர் தையில், அப்புறம் டோலோத்சவம், பூச்சாத்து உற்சவம், வசந்தோத்சவம், பைத்திரோத்சவம், இது மாதிரி உற்சவங்களுக்கு ஒன்றும் கணக்கே இல்லை. அதனால எல்லா உற்சவங்கள்லையும் எல்லா சமயத்திலையும் யாத்திரோத்சவேஷோ பிரதிபன்ன சிக்ஷா, எம்பெருமானை ரங்கநாதனை விடாமல் கூடவே அவன் திருவடியோட போயிட்டு இருப்பார் இந்த பாதுகா தேவி. வீராயுதானி மிருகோபகிதானி நூனம், அந்த எம்பெருமான் வீரத்தினாலே செய்த செயல்களை எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண, மிருகோபிகிதானி, அதற்கு தகுந்த ஒரு பட்டப்பெயரை வச்சு எல்லாத்தையும் ஒரு விருதாக ஆக்கி நீ பாண்டவதுதான் திருவிக்கிரமா ஓங்கிய உலகந்த உத்தமா என்றெல்லாம் சக்கராசன மர்தனா என்று விருதெடுத்து நீ அவனை துதிக்க ஆரம்பித்தாய். நீ அப்படிதான் பண்ற, நீ விருதோ விஹிதா நீ நூனம் மஞ்சுஸ்வனை பிரசயசே மணிபாதுகேத்வம். அந்த விருது எப்படி சொல்ற, மிக அழகாக சொல்லுகிறாய் நீ, தெரிஞ்சுதான் ஒவ்வொரு ஒன்றுக்கும் அழகானது. பாண்டவதூதா பாண்டவதூதர் எழுந்துள்ளார் என்பாள். அதே மாதிரி சகடாசுரமர்தனன் அப்படின்னா சகடாசுரமர்தனன் அவனை கொன்றவன் என்கிற அதே விருதாக வச்சு பேசுகிறார், தெரிஞ்சுதான். வலியை அடைச்சவர் என்றெல்லாம் அவருடைய காரிய காதையை திருவிக்கிரமன் என்றும் உலகந்த உத்தமன் என்றும் இப்படியெல்லாம் பரவிட்டு அவனுக்கு அதெல்லாம் விருதாக சொல்லி எம்பெருமான் எழுந்துள்ளார் என்று அப்பப்போ எச்சரிக்கை பண்ணி எடுத்து கட்டியும் கூறுவது போல இந்த பாதுகா தேவியானவள் தன்னுடைய ஒளியினாலே செய்கிறார், தெரிஞ்சா. யாத்திரோத்சவேஷு என்னென்ன யாத்திரை உற்சவம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் ருக்மிணி அழைச்சின்னு வர்றதுக்காக ருக்மிணி ஹரண யாத்திரா பிரமாதம் நடந்தது. ராஜசூரியத்துக்காக போனார் யாத்திரை அங்கே. பிரம்மோற்சவம் நடந்ததுனாக்க அப்போ ஜீவரம் வழியெல்லாம் எழுதுகிறார். இது மாதிரி யாத்திரைகள் அது தர பிரம்மோற்சவாதிகள் எல்லாம் நிறைய நடக்கிறது. ஆக ஒன்னுலையும் கூட நீ ரங்கநாதனை பிரிய மாட்டாய், அவ கூடவே இருந்துட்டு எல்லாம் பண்ணுவேன் இல்லையா. இந்த மாவுளி வெள்ளியின் போது அவன் நமுச்சி தடுக்க வந்தான். நமுச்சி என்ன பண்ண, தூக்கி சுண்டலாவில் தூக்கி எட்டி எரிஞ்சார். ஆகாசத்தில் போய் சுத்தலாம், தெரிஞ்சுதா. அது மாதிரி விரத்தெல்லாம் காட்டினவர் அவர். அவர் கைலாச யாத்திரையின் பொழுது கண்டாகண்ணனுக்கு மோட்சத்தையே கொடுத்தார் அவர். ஆக இப்படியாக அவர் பண்ண வீர செயல்களை எல்லாம் ஒரு ஒரு விருதாக அமைத்து அந்த விருதுகளை பறைசாற்றுகிறாய் போலும் நீ என்று சுவாமி தேசிகன் பாதுகா தேவியினுடைய ஒளியை வர்ணித்தாகிறது இந்த ஸ்லோகத்தில். சோதும் பிரவருத்தமபி மாம் நிகமஸ்துதாம் துவாம் யாசஜ்யமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம் அந்தர்மணிர்துனிபிஹி அச்சுத பாதுகேத்வம் சம்போதயஸ்யனுதலம் சகஜானுகம்பா. ஸ்லோகம் 416. ஸ்தோதும் பிரவருத்தமபி மாம் நிகமஸ்துதாம் துவாம் யாசஜ்யமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம் அந்தர்மணி துனிபிஹி அச்சுத பாதுகே துவாம் அச்சுத பாதுகே துவம் சம்போதயசி அனுசலம் சகஜானுகம்பா. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகை தன்னிடம் கிருபை கொண்டு தன்னுடைய ஒலியினாலே தன்னையே திருத்துகிறாள் என்று பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்தோதும் பிரவருத்தமபிமாம் நிகமஸ்துதாம் துவாம். ஏ பாதுகா தேவி, அதாவது இப்போ பாதுகா தேவியானவள் எம்பெருமான் தேசிய வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை தேசியன் திருமாளிகை கீழே உத்தரவியில் இருக்க அதுக்கு நேர புறப்பாடு கண்டருளி அங்கு திருமாளிகை வாசலில் நின்றுருக்கார் ரங்கநாதன். தெரிஞ்சா அவசரமாக உள்ளே வந்து எழுந்திருந்து வந்து ரங்கநாதனையும் சேவிக்கிறார், பாதுகையும் சேவிக்கிறார் சுவாமி. அப்படி சேவிக்கும் பொழுது பாதுகை சுவாமி தேசியனை பார்த்து பேசுகிறது. என்ன பேசுகிறது அப்படின்னு கேட்டா தன்னை திருத்துகிறது என்று நினைக்கிறார். எப்படின்னு கேட்டா ஸ்தோதும் பிரவருத்தமபிமாம் நிகமஸ்துதாம் துவாம். ஏ பாதுகா தேவி, நான் பாதுகாசரம் பண்றேன்னு அன்னைக்கு ஒத்துனுட்டேன். நீ எப்பேற்பட்டவள், உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா சாமான்யமா நிகமஸ்துதாம் துவாம். வேதாந்தங்கள் வேதங்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. அதுகளே தன்னால முடியலேன்னு கைவிட்டு விடுத்து அப்படி இருக்க முடியாத உன்ன நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்தோதும் பிரவருத்தமபி, ஸ்தோத்திரத்துல இறங்கினேனோ இல்லையோ, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இறங்கினோட ஸ்லோகம் பண்ண ஆரம்பிச்சா அவர் ரிஷன் வச்சு ஸ்லோகம் பண்ணிருக்க வேண்டாமோ, அப்படி எல்லாம் பண்ணல. தெரிஞ்சா அப்புறம் எனக்கு என்னுடைய புத்தி கொஞ்சம் மயங்கி எடுத்து போட்டிருக்கு. யாசஜ்யமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம், ஐகமான விஷயங்கள் எல்லாம் இதுவும் எனக்கு ஆசை வந்துருக்கு. அதனால இந்திரியங்கள் மனசு எல்லாமே ஐகமான விஷயத்துல ஈடுபட்டு உன்னை துதிப்பதில் ஒதுங்கி எடுத்து கொஞ்சம் மறந்து போயிடுத்து போட்டிருக்கு என்னுடைய மனது. நான் அப்படி இருக்க இதனாக ஆயிட்டேன், அதான் மறந்து போய் அல்ப விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவனாக ஆயிட்டேன் அப்படின்னு தெரியுது. அப்ப என்ன பண்ண, நீ வாசல்ல எழுந்துள்ளனோடனே அந்த மனைவி துணி பிகி அச்சுத பாதுகே துவம். நீ எப்பேற்பட்டவள், அச்சுத பாதுகே, அச்சுதங்க ரங்கநாத பாதுகேன்னு சாதிக்கல, அச்சுதன். அச்சுதன்னா கை நழுவ விடாதவன், தன்னை அடைந்தவரே ஒரு நாளும் கைவிட மாட்டான் எம்பெருமான். அப்பேற்பட்டவன பாதுகையோ இல்லையோ, நான் ரங்கநாதனை ரங்கநாதன் திருவடிகளை தரித்து இருக்கப்பட்டிருக்கிற பாதுகைகளை நம்பியல்லவோ நான் இருக்கிறேன். அதனால இந்த பாதுகையை என்னை கை நழுவ விடாதுன்னு நினைக்கிறேன். ஆகினாலதான் அச்சுத பாதுகே எம்பெருமான் எஜமானுடைய சுபாவம் யாரையும் கை நழுவ விட மாட்டான். அப்போ எஜமான நடுக்கீழே அவருடைய திருவடிகளே இருக்க முடியாத பாதுகா தேவி இருக்காளே, அவளும் யாரையும் கைவிட மாட்டார். ஆக உன்னை நம்பிதான் சோதனம் நான் ஆரம்பித்தேன் இந்த பாதுகாசரத்தைய. ஆக இப்ப என்ன ஆயிடுச்சு, அது இன்னும் முழுக்கல முடிக்கல போட்டிருக்கே நீ என்று நினைத்து அந்த ரம்மணி துவனிவிஹி, நீயா உங்ககிட்ட இருக்க முடியாத அந்த ரத்தனங்களுடைய ஓசையினால என்னை பார்த்து சம்போதனம் பண்ணி பேசுகிறாய். சம்போதய அனுகலம், அடிக்கடி திருப்பி திருப்பி பேசுகிறார். என்ன பேசுகிறாய் அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன வேதாந்த பேசுகிறே, இது ஒப்புக்கொண்டீரே, ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்யலையே, என்னை பற்றி துதிக்கிறேன் என்று சொன்னீங்க, இப்ப வேற ஏதோ காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற, ஆக ஐக்கிய விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளாமல் நீர் எப்போதும் என்னையே சோதனம் பண்ணிக் கொண்டிருக்க வேண்டும் உம்முடைய முறை. ஆகினால் அப்படி விட்டுட்டு என்னை விட்டு சோதனம் பண்ணாம ஐக்கிய விஷயங்களில் போய் நீர் ஈடுபட்டுட்டீரே என்று சம்போதய அனுகலம் தேசிகனை, வேதாந்த தேசிகரே ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இதெல்லாம் ஈடுபாடு உமக்கு, என்னையே பாடும் என்று நீ என்னை உறுதி தூண்டுகிறாய். நீ என்ன ஏன் இப்படி வந்து தூண்டுகிறாய் அப்படின்னு கேட்டோம்னா, சகஜானுகம்பா, உனக்கு இயற்கையாகவே நீ கருணைமயமாக கருணை வடிவமாக இருக்கப்படுவீர், அதுவும் என்னிடத்துல உனக்கு கருணை ஜாஸ்தி. ஆகினாலே நீ உத்தரவீதியில எப்படி புறப்பாடு கண்டொருளி எம்பெருமானை அழைத்துக் கொண்டு வந்து என்னுடைய திருமாளிகை வாசலில் நின்று என்னை ஏன் பாதுகாசனத்தை முடிக்கவில்லை, கண்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், நீர் இதிலே விழியும் சுருக்க பாதுகாசத்தை முடியும் என்று என்னை நீ உறுதி தூண்டி விடுகிறாயோ என்று சொல்ல தோணுகிறது உம்முடைய உரிகளை கேட்டால் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஆக இந்த ஸ்லோகத்தினால நமக்கு என்ன தெரிகிறது, கோயில்ல பகல்ல பெரிய பாகவதா கோஷ்டி நடுவில் சடாரி சாதித்து இந்த பரதாசனத்தை பண்ணும் என்று நியமிக்கும்படியாக பண்ணி வைத்தார். அதை சுவாமி தேசன் ஏற்றுக்கொண்டார். அன்றைய தினமே புறப்பாடு இருக்கும் போல் இருக்கிறது. அந்த புறப்பாட்டின் போது சுவாமி தேசியனுடைய திருமாலைக்கு எதிரே திருமாலை சேவிக்கும் பொழுது அப்பொழுது பாதுகா தேவி தன்னுடைய ஒளியினாலே இன்னும் ஆரம்பிக்கவில்லையே, ஏதோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாரே, அதனால் அதுதான் தேசிகிறேன், சீக்கிரமாக ஆரம்பியும் என்று தூண்டுவது போல என்ன அப்போ பாதுகையாளர்கள் நியமிக்கிறார். அதற்கு பிறகு சுவாமி தேசியன் முன் ராத்திரியிலே தூங்கிவிட்டு பின் ராத்திரி எழுந்து இந்த பாதுகாசகத்தை எழுதி முடித்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் நாம் அறியலாம் போல் இருக்கிறது. தேவஸ்ய தானவரி போக மணிபாதரட்சே பிரஸ்தான மங்கள விதௌ பிரதிபன்னநாதாம் மாபைஷ்ட சாதவைதி ஸ்வயம் ஆலபந்தீம் ஜானே ஜகத் ஹிருதய ரக்ஷண தீட்சிதாம் த்வாம். ஸ்லோகம் 417. தேவஸ்ய தானவரி போக மணிபாதரட்சே பிரஸ்தான மங்கள விதௌ பிரதிபன்ன நித்ரா பிரதிபன்னநாதாம் மாபைஷ்ட சாதவைதி ஸ்வயம் ஆலபந்தீம் ஜானே ஜகத் ஹிருதய ரக்ஷண தீட்சிதாம் த்வாம். இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாதன் போருக்கு புறப்படுகிறார். தானவரி போகோ தேவஸ்ய, அரக்கர்களுக்கெல்லாம் பகைவர்களாயிருக்க முடியானவன் ஆறு தேவன் ரங்கநாதன் என்ன ஆகினால் அவன் என்ன பண்றான், புறப்படுகிறான். புறப்படுகின்ற காலத்தில் பிரஸ்தான மங்கள விதவு, புறப்படுகின்ற காலத்தில் மங்களம் அவன் எதற்காக புறப்படுகிறான், செய்யக்கூடிய காரியம் ரொம்ப மங்களமான காரியம், சாது ரட்சணங்கிற காரியம் இருக்கேன், அது பெரிய மங்களமான காரியம், அதற்கு தேவையானது துஷ்கிருத் விநாசம் சரிங்களா, ஆக அசுரர்களை மாய்க்க வேண்டிய காரியம், ஆக அதுவும் மங்களமான காரியம், அதற்காக அந்த மங்களமான காரியத்திற்காக அவன் புறப்படுகின்றான். புறப்படுகின்ற காலத்தில் சகுனமாக இங்கே வாத்தியம் வாசித்து அனுப்புகிறாள் அல்லவா, அதுபோல பாதுகா தேவி புறப்படச்ச நிறுத்த பெருமாளுடைய திருடி வாரத்துக்கு போய் சேர்கிறார். அதை தன் காலிலே சாத்திக்கொண்டு ரங்கநாதன் புறப்படுகிறான். புறப்படும் பொழுது சப்தம் கேட்கிறது, பிரதிபன்னநாதாம், அப்பொழுது நல்ல சப்தம் கேட்கறது, வரக்க அந்த மணியினுடைய சப்தங்கள் கேட்கறது. அது என்ன கேட்கறது, என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா அத சுவாமி தேசியன் கூர்ந்து கவனித்து சாதிக்கிறார். மாபைஷ்ட சாதவஹா இதி ஸ்வயமாலபந்தி, சாதுக்களே மாபைஷ்ட அஞ்சாதியர் பயப்படாதீர் நான் இருக்கேன் என்று அபயப்பிரதானம் பண்ணும்போது போல இருக்கிறது. ரங்கநாதன் இதோ போருக்காக புறப்பட்டு விட்டான், துஷ்கிருத் விநாசம் சில நிமிஷங்களிலே ஆகிவிடும், அயாலே சாதுக்களான ஏ தேவர்களே நீங்கள் எல்லாம் மாபைஷ்ட அஞ்சாதியர் அஞ்சாதியர் என்று அந்த மணியின் ஓசையின் மூலமாக பாதுகா தேவி பேசுகிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஆக இப்ப அபயப்பிரதானம் யாரு பண்ணணும், எம்பெருமானத்தில் வந்து சரணாதி பண்ணினார்கள் தேவர்கள், அப்பொழுது எம்பெருமான் அல்லவா மாபைஷ்ட சாதவான்னு சொல்லணும், சாதுக்களே அமரர்களே தேவர்களே அஞ்சாதியர் இதை வந்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டும். அவன் அப்படி இல்லாமல் அபயப்பிரதானம் யாரு பண்றான், பாதுகா தேவி பண்றான், அது எப்படி பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி ஜெய்சன் சாதிக்கிறார், ஜானே ஜெகத் ஹிருதய ரட்சண தீட்சிதாம் த்வாம். ஆர் வந்து சரணாதி பண்ணாலும் என்ன அவர்களுக்கு, அவர்கள் சரணாதி பண்ணதற்கு வேண்டிய இடத்திற்கு வரணுமோ இல்லையோ, அதுக்காக அந்த இடத்துல பெருமாளை மண்டபத்தில் அழைச்சு கொண்டு வந்து நிறுத்துறதாரு இந்த பாதுகா தேவி. ஆக யாரு சேவிச்சு சரணாதி பண்ண சொல்லுகின்ற காலத்துல பெருமாள்கிட்ட வரணும்னா பாதுகா தேவியுடைய அனுமதி இருந்தா தான் என்ன பா பெருமாள்கிட்ட போக முடியும். பாதுகா தேவி தான் மண்டபத்தில் அழைத்து கொண்டு வந்து பெருமாளை அமர்த்துவார், உடனே இவாளெல்லாம் சரணாதி பண்ணலாம் இல்லவா. ஆக அந்த ஜெகதரட்சணத்துக்கு வேண்டிய காரியங்களை பண்ணுவதற்கு மூல காரணமாக இருக்கிறவர்கள் யாரு? பாதுகா தேவி. அதனால் அவள் எப்பேற்பட்டவள்? ஜெகத் திருதய ரட்சண தீட்சிதான். அவள் இந்த மூலகனையும் காப்பதற்காக தீட்சை பூண்டவள். அதனால் உலகத்தெல்லாம் காப்பாற்று வந்தவள் அவள் தான். ஆகினால நீ அபயப்பிரதானம் பண்ணுவதாலே உலகம் மூன்றையும் காப்பதற்கு வேண்டிய தீட்சை பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் போலும் என்று சுவாமி தேசிகன் அவளுடைய ஒளியை கேட்டு பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்வச்சந்த விப்ரமகதௌ மணிபாதுகேத்வம் பாதாரவிந்தம் அதிகம்ய பரஸ்ய பும்சா ஜாதஸ்வனா பிரதிபதம் ஜபசி வசூக்தம் வித்ராவணம் கிமபி வைரி வர்வீச்சினீனாம். ஸ்லோகம் 418. ஸ்வச்சந்த விப்ரமகதௌ மணிபாதுகேத்வம் பாதாரவிந்தமதிகம்ய பரஸ்ய பும்சா ஜாதஸ்வனா பிரதிபதம் ஜபசி வசூக்தம் வித்ராவணம் கிமபி வைரி வைரு வரூசினீனாம். மணிபாதுகே ஓம் ரத்னமயமான பாதுகா தேவியே, ஸ்வம் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுனாக்க, பாதாரவிந்தம் அதிகம்ய பரஸ்ய பும்சாம், பரஸ்ய பும்சா பரமபுருஷனான ரங்கநாதனுடைய பாதாரவிந்தம் அதிகம்ய, அவன் வெளியில புறப்படுகின்ற காலத்துல என்ன பாதாரவிந்தம் தாவரை வளர் போன்ற அழகிய திருவடியை நீ அடைகிறாய், உன்னை அவன் சாட்சி கொள்கிறான் பொழுது. எப்போ ஸ்வச்சந்த விப்ரமகதௌ ரங்கநாதன் தன் இஷ்டப்படி லீலையாக சஞ்சாரம் பண்ண கிளம்புகிறான், அப்படியே போருக்கும் புறப்படுவானவன். ஆக இவள் இஷ்டப்படி லீலா சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் அவனுடைய திருவடி வாரத்தில் போய் சேர்ந்து தன்னை சாட்சி கொள்ளும்படியாக நீ நிற்கிறாய். அப்பொழுது சாட்சி கொண்டவுடனே பெருமாள் நடக்கிறார். நடந்த உடனே ஒன்னிடத்திலிருந்து ஒலி எழும்புகிறது. இப்போ ஒலி எழுவதை சுவாமி தேசியன் உற்று கேட்கிறார். ஜாதஸ்வனா பிரதிபதம் என்ன, ஒவ்வொரு அடி வைப்பிலும் ஒலி கேட்கிறது என்ன என்று உற்று கேட்டால் என்ன தெரியுது அப்படின்னா, ஜபசீவ சூக்தம், ஏதோ மந்திர சூக்தங்களை மந்திரங்களை ஜபிக்கிறது போல இருக்கு அப்படின்னார் சுவாமி. என்ன எதுக்கா மந்திரத்தை ஜபிக்கிறா பாதுகா தேவி அப்படின்னு கேட்டவனாக்க, வித்ராவணம் கிமபி வைரி வைரு வரூசினீனாம். சத்துருக்கள் எல்லாம் ஏகப்பட்டவா, ஆக பெரும் படை விரட்டிக்கொண்டு தேவர்களோட சண்டை போட வருகின்றார்கள். அப்ப அவள் எல்லாத்தையும் விரட்டணுமே, அதற்காக பாதுகா தேவி என்ன பண்றா, வித்ராவண சூக்தம்னு சில சூக்தங்கள், அதாவது எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய சூக்தங்கள் சில ஆசரவண மந்திரத்தில் இருக்கு. ஆக அந்த மந்திரங்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து இவ என்ன பண்றா, பிராட்டி ஜபம் பண்றா பொருள். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலேயே பாதுகாங்கிற சப்தத்தை கேட்டாலேயே தேவர்கள் எல்லாம் அசுரர்கள் எல்லாம் பயந்து ஓடி விடுவார்கள். அதுவும் அவள் வித்ராவண சூக்தம் எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஆதரவன மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பித்தால் உச்சாடனம் பண்ணா ஒரு பய கூட கிட்ட கணக்க மாட்டான், ஆக அசுரர்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள். ஆக இப்படி அவர்களை விரட்டுவதற்காக பாதுகா தேவி நீ பகைவர்களை விரட்டக்கூடியதான ஆதரவன மந்திர சூக்தங்களை ஜபிக்கிறாய் போலும் என்று சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். முதல்ல இந்த ஸ்லோகம் ஆரம்பத்தில் முதல்ல 418 என்ன சொன்னார், மாபைஷ்ட சாதவஹா என்ன சாதுக்குள்ளே நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம் அஞ்சற்க என்று சொன்னான். அப்போ அவ பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும், அப்போ பயமுறுத்துறவர்களை விரட்டினாத்தான் அவ பயப்படாமல் இருக்க முடியும். ஆக பயமுறுத்துவர்களை அகற்றுவதற்காக இந்த ஸ்லோகத்தில் அவள் ருத்ராவண சூக்தம் அசுரர்களை பகைவர்களை விரட்டும் சூக்கத்தை பாதுகா தேவி ஜெபிக்கிறாளோ என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சுவாமி தேசிகன் உத்தரேசித்தபடி லட்சார்த்தமாசிரஜனஸ்ய சமுஜிஹானே ரங்கேஸ்வரேசர விசேஷ புஜங்க தல்பாது நாதாஸ்தவ சுகிசுகாஹ மணிபாதரக்ஷே பிரஸ்தான சங்க நினதாது பிரதமே பவந்தி. ஸ்லோகம் 419. ரக்ஷார்த்தம் ஆசிரஜனஸ்ய சமுஜ்ஜிஹானே கங்கேஸ்வரே சரதிசேஷ புஜங்க தல்பாது நாதாஸ்தவ சுகிசுகாஹ மணிபாதரக்ஷே பிரஸ்தான சங்க நினதாது பிரதமே பவந்தி. ரங்கநாதன் கோயிலிருந்து வெளியே புறப்பட ஆரம்பிக்கிறார். எதுக்காக புறப்படுறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரட்சார்த்தம் ஆசிரித ஜனசிய, ஆசிரித ஜனா தன்னுடைய பக்தர்கள், ஆக பக்தர்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக, தேவர்களெல்லாம் பக்தர்கள், அவர்களை பாதுகாப்பதற்காக சத்ருசம்ஹாரம் பண்ணணும், அதுக்காக வெளியில புறப்படுகின்றார். அப்படி புறப்படச்ச படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறார். கங்கேஸ்வரேஸ்வர விசேஷ புஜங்க தல்பாது, ஆதிசேஷனாகிற மகாசர்பம் அதுவே மெத்துன்னு இருக்க முடியான மெத்தன்ன பஞ்ச சயனம் அது. அந்த படுக்கையிலிருந்து ரங்கநாதன் வெளியே புறப்படுகிறார். வெளியே புறப்படுகிறார் என்றால் படுக்கையிலிருந்து எழுந்து எழுந்தவுடனே திருக்கால்களை ரெண்டும் பாதபீடத்திலே வைக்கிறார். அப்பொழுது அங்கு தயாராக பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதையின் மீது பாதி தன் திருவடிகளை வைத்து அழுத்தும் பொழுது, எழுந்திருக்கிச்சு அழுத்துவார்கள் அல்லவா, கொஞ்சம் அழுத்தும் பொழுது அதில் இருக்க முடியாத மணிகளெல்லாம் அது அழகான ஒலியை எழுப்புகின்றன. அது எப்படி இருக்கு, சுஜி சுகாக மணிபாதரட்சே, பாதுகா தேவியே உங்களிடத்துல கிளம்ப முடியாத ஒலி எப்படி இருக்கு, சுஜி சுகா, காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு. அதேபடி வேதத்தில் இருக்கும் அரசங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அப்படின்னாலே வேதத்துக்கும் ரொம்ப சுகமாக இருக்கு அப்படின்ட்டு உன்னுடைய ஒலி. இங்க ஒலியை இப்ப எதுக்கு எழுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டவானா, பிரஸ்தான சங்க நினதாது பிரதமே பவந்தி. பெருமாள் வெளியிலேருந்து வழியில புறப்படுறதா இருந்தா ஒன்னும் மங்கள வாத்தியம் வாசிப்பார்கள், என்ன புறப்பாட்டு வாத்தியம் சொல்லுவார்கள். அந்த மங்கள வாத்தியம் வாசித்த உடனே என்ன பெருமாள் அப்புறம் புறப்பட ஆரம்பிப்பார். அப்ப அந்த மங்கள வாத்தியம் வாசிப்பதற்கு முன்னாடி கோயில் ஊழியர்கள் என்ன பண்ணுவார்கள், சங்கை எடுத்து ஊதுவார்கள். சங்கை ஊதின உடனே அங்கு உள்ள மற்ற ஊழியர்கள் எல்லோரும் அவர்கள் எடுபடி சாமான்கள் கொடை சத்திரம் எல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் தயாராக எடுத்துக்கொண்டு ரங்கநாதன் எழுந்துள்ளதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த மரியாதையோடு அழைத்து செல்வதற்காக. அப்போ முதல்ல சங்கு ஊதி அதனால எல்லாரையும் எச்சரித்து அழைக்கிறார்கள் என்று சொன்னோம் அல்லவா. அதை விட அவர்கள் தங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல பாதையதான் மங்களத்தை சொல்றார். பாதுகா தேவியினுடைய திருவடியை வச்ச உடனே அதிலிருந்து பிரஸ்தான சங்கனதாது சுஜி சுகாஹாம், அதாவது புறப்பாட்டு வாத்தியம் புறப்படுவதற்காக முன்னாடி சங்குதுகிறார்கள், சங்குதுகிறார்களே அதற்கு முன்னாடி இந்த பாதையல் மேல திருவடியை பாதையின் மீது வைத்தவுடனே ஒரு எழுதி நம்புறது. அந்த ஒலி எப்படி இருக்கு அப்படின்னு மட்டோம்னா அது ரொம்ப சுஜி சுகமாக இருக்கு. ஆக அதுவே மங்கள இசையை இசைக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு. ஆக பெருமாள் புறப்பாடு காலத்தில் தான் படுக்கையிலிருந்து எழுந்து புறப்படும் பொழுது முதல்ல மங்கள ஒலியை பாதுகா தேவி எழுப்புகிறார். பாதுகா தேவி மங்கள ஒலியை எழுப்பிய விற்பாடு அதை கேட்டு ஊழியர்கள் சங்கை ஊதுகிறார்கள். சங்கை ஊதின உடனே எல்லோரும் எச்சரிக்கையாக பெருமாள் எழுந்துள்ள போகிறார் என்பதற்காக எல்லாரும் தயாராகிறார்கள். கொடை சுருட்டி சாமரம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராகிறார்கள். அதே சமயத்தில் வீதியில் உள்ளவர்களும் இந்த புறப்பாட்டு வழி காட்டு உடனே என்ன வாசலில் தண்ணீர் தெளிப்பு தெளிப்பது ஜலம் தெளிப்பது அப்புறம் அழகாக கோலம் போடுவது பெருமாளுக்கு வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் எடுத்து தயாராக வைத்துக் கொள்வது இப்படியாக இருப்பார்கள். அதே சமயத்தில் ஆக இத்தனைக்கும் காரணமாக எது முதல்ல ஒலி எழுப்புவது யாரு அப்படின்னு கேட்டால் பாதுகா தேவி. அதனுடைய ஒலியானது மங்கள இசை மாறி இருக்கு. மற்ற சங்குவதுவதற்கு முன்னாடியே பாதி ஒலி தான் முன்னாடி கேட்கிறது என்று இதெல்லாம் முதல் முதல் மங்கள வாத்தியம் என்று சுவாமி தேசியம் இந்த பாதிக ஒலியைக்கு உள்ள விசேஷத்தை இங்கு சமர்ப்பிக்கிறார். ஆக அப்பேற்பட்ட பாதி ஒலியை கேட்ட உடனே செங்குவதுகிறார்கள். செங்குவதனுடனே மேலும் மங்கள வாத்தியம் வாசிக்கிறார்கள். மங்கள வாத்தியம் புறப்பாட்டுக்கு வேண்டிய சாமரம் முறைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு முன்னாடி செல்கிறார்கள். அதே சமயத்தில் பாராயணக்காரர்கள்லாம் முன்னாடி தீபப்பிரபத்தை ஓதுகிறார்கள். என்ன, அதுக்கப்புறம் வாத்தியம், அதுக்கப்புறம் பெருமாள், அதுக்கு பின்னாடி வேத இசை, இப்படியா வரிசையாக பெருமாளுக்கு மங்களகரமான காரியங்கள் எல்லாம் வரிசையாக நடக்கின்றன. ஆக